நான் பேசக்கூடியது இப்போதான் வாழ்க்கையில் காலெடுத்து வச்சுருக்கக்கூடிய தாய் தகப்பன் அப்படிங்கிற பொறுப்புகளை பற்றி இன்னும் முழுமையாக புரியாத ஒரு பயமோ பரவசமோ பரிதவிப்பும் சந்தோஷமும் கலந்த இளம் தாய் தகப்பனை பற்றி பேசுகிறேன். இவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு அச்சம் உண்டு. எதை குறித்து தெரியுமா? நம்ம குழந்தைங்க நம்மளுடைய மதம் சார்ந்த அறம் சார்ந்த நம்பிக்கைகளோடு வாழ்கிறாங்களா அப்படின்னு. இந்த குழந்தைங்க இப்போ நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. பெரும்பாலும் கேட்கக்கூடிய கேள்விகள் பதிலில்லாத கேள்விகளா அப்படின்னு தேர்ந்தெடுத்து வேற கேட்குறாங்க. கடவுள் எப்படி இருப்பார் அப்படின்னு குழந்தை கேட்டால் நம்மக்கிட்ட பதில் இல்லை. இப்போது இதே மாதிரி கேள்வியை ஒரு நல்ல அரசன், நல்ல ஞானியான அரசன், பல ஆண்டுகளாக தன்னுடைய நாட்டை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசன் அவனுடைய அரண்மனைக்கு வந்து ஒரு ஞானிக்கிட்ட கேட்குறார், எனக்கு மூணே மூணு கேள்வி தான் இருக்குது, இந்த மூணு கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? நம்ம குழந்தைங்க கேட்குற கேள்வி மாதிரியே இருக்கக்கூடிய கேள்விகள். ஒன்று, இறைவன் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான்னு சொல்லிகிட்டே இருக்கும். இறைவன் எங்கே இருக்கிறான்? இது என்னுடைய முதல் கேள்வி. சரி, பதில் கண்டிப்பாக சொல்கிறேன். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இறைவன் எங்கே இருக்கிறான்னு என்னால் கண்டிப்பாக காட்ட முடியும். சரி, அதுக்கப்புறம் இறைவன் எந்த திசையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான்? இது ரெண்டாவது கேள்வி. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ அடுத்த நிமிஷம் என்னால் கையை நீட்டி காமிச்சிட முடியும் எந்த திசையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான்னு முடியும். மூன்றாவது, இப்போது நான் உங்களை கேள்வி கேட்டுட்ருக்கேனே, இந்த நிமிடத்தில் இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அப்போது இறைவன் இருக்கிறான்னு சொல்கிறீங்களே, அதுவும் நிரூபிக்கணும். ஏதாவது ஒரு திசையை நோக்கி தான் பார்த்துட்ருக்கணும், அதை நிரூபிக்கணும். மூன்றாவதாக, இப்போது உங்களை நான் கேள்வி கேட்குறேன்னு இந்த நிமிடத்தில் ஆண்டவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லுங்கள். இப்போது இந்த ஞானிக்கிட்ட அந்த மன்னன் கேட்ட கேள்விகளுடைய பதில்களை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு அதே பதில்களை நம்மளால் சொல்ல முடியுமான்னு மட்டும் இப்போ பார்க்க போகிறேன். சிரிச்சிட்டே ஞானி சொல்கிறார், உன்னுடைய முதல் ரெண்டு கேள்விகளும் ரொம்ப ரொம்ப சுலபமான கேள்விகள், மூன்றாவது கேள்விக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கால அவகாசம் தேவைப்படும். ஆனால் எல்லா கேள்விகளுக்கும் என்னால் பதில் சொல்ல முடியும், நீ குழப்பமடைய வேண்டாம். சரி, முதல்ல ஒரு பெரிய கோப்பை நிறையா பால் கொண்டு வா, கோப்பை நிறைய பால் கொண்டு வா. அவ்வளோதான், வந்திருக்கக்கூடிய ஞானி தன்னுடைய தாகசாந்திக்காக குடிக்கிறதுக்கு ஏதாவது கேட்குறார் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பெரிய கோப்பை நிறைய சுவை மிகுந்த பாலை கொண்டு வந்து அவர் முன்னால் வைக்கிறாங்க. ஏதோ ஒரு ஆண்டவனுக்கு படைக்கிற மாதிரி கொண்டு வந்து வைக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே ஞானி என்ன சொல்கிறார், எனக்கு கொஞ்சம் சர்க்கரையும் கொண்டு வாயே. ஓ, சர்க்கரை சேர்த்து ஆல்ரெடி அது எப்படி இருக்குது, நல்ல நல்ல சுவையூட்டப்பட்ட ஒரு பாலாக இருக்குது, அதில் கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். எங்கே யார் அவர் அப்படின்னு கூப்பிட்றாரு. உடனே ஒரு சேவகன் ஓடி வராங்க. வந்த அடுத்த நிமிஷம் சர்க்கரையும் கொண்டு வந்து கொடுத்தாச்சு. சர்க்கரையை எடுத்து ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்து அந்த சுவையான அந்த சின்ன கிண்ணத்தில் இருக்கக்கூடிய பாலில் போட்டு அது முழுவதும் கரையிற மாதிரி கரைச்சி கரைச்சி கரைச்சி கரைச்சி இனி பாலோட சுவையாகவே அந்த சர்க்கரை மாறிப்போச்சே தவிர சர்க்கரையை இனிமே பால்லேருந்து உங்களால் பிரிச்செடுக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு கலந்து கரைந்து போனதுக்கப்புறம் ஞானி அந்த மன்னனை கூப்பிட்டு கேட்குறாரு, நீ கொண்டு வந்த சர்க்கரையை நீ கண்ணால் பார்த்தேன், பாலை கண்ணால் பார்த்தேன், நான் கலந்ததை கண்ணால் பார்த்தேன், இத்தனை நேரம் அது முழுவதும் கரையிறதையும் பார்த்தேன், இப்போ எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணு, என்ன, இந்த பால்லேருந்து சர்க்கரையை தனியாக எடுத்தோனால காமிக்க முடியுமா? கண்டிப்பாக காமிக்க முடியாது, கரைஞ்சி காணாமல் போயிடுச்சுல. நீ பாலை எடுக்கும்போதெல்லாம் கூட என்ன வரும், பாலின் இனிமையாக அந்த சர்க்கரை சேர்ந்து தானே வரும். சிரிச்சிட்டே சொல்கிறார், இதுதான் இறைவன். இறைவன் எப்படி இருப்பான்னு சொல்கிறல, எல்லா பொருட்கள்லையும் கரைந்து காணாமல் அதோடு அதாகவே ஐக்கியமாயிடுவான். அரசனுக்குள்ளே அரசனாக இருக்கான், ஞானிக்குள்ளே ஞானியாக இருக்கான், குழந்தைக்குள்ள குழந்தையாக இருக்கான், தாய் தகப்பங்கிட்ட தாய் தகப்பனாக இருக்கான், பூக்கிட்ட பூவாக இருக்கான், காய்கிட்ட காயாக இருக்கான், விலங்குகள்கிட்ட விலங்குகளாக இருக்கான். பிரித்தெடுக்க முடியாதபடி எது மாதிரி, பாலில் சுவையாக கலந்து கரைந்து காணாமல் போன சர்க்கரையை போல ஆண்டவன் எல்லா இடத்துலையும் பரவி கரைஞ்சி காணாமல் போயிட்டான். பிரிச்செடுக்க ஒன்னால் வர முடியாது. சரி, ரெண்டாவது கேள்வி என்ன, இப்போ ஆண்டவன் எந்த திசையை நோக்கி இருக்கா? ரொம்ப சுலபமான கேள்வி, எனக்கு ஒரு விளக்கு மட்டும் கொண்டு வந்து கொடு அப்படின்னு கேட்குறாரு. ஒரு விளக்கை கொண்டு வந்து கொடுத்தாச்சு, விளக்கில் திரி இருக்குது, நல்ல எண்ணெயும் ஊற்றியாச்சு, தீபத்தை ஏற்றியாச்சு. ஏற்றின அடுத்த நிமிஷம் அதை கொண்டு வந்து அவர் அந்த அவ்வளோ பெரிய அரண்மனையில் உள்ள மிகப்பெரிய ஒரு கூடம், அந்த கூடத்தில் நடுவில் கொண்டு வந்து அந்த அழகான விளக்கை வைக்கிறாரு. வச்சதுக்கப்புறம் பார்த்தா அங்கே இருந்த இருளெல்லாம் கலைஞ்சு போயாச்சு, இங்கே அங்கேன்னு காட்ட முடியாதபடி ஒளி எல்லா பக்கமும் பரவிடுச்சு. இப்போ மன்னனை கூப்பிட்டு கேட்குறேன், ஆமாம், இந்த ஒளி எந்த திசையை நோக்கி இருக்குது? மன்னன் சொல்கிறான், ஒளி எந்த திசையை நோக்கியும் இல்லை, விளக்கு வேணால் ஏதாவது ஒரு திசையை நோக்கி நிற்கலாம், ஆனால் அந்த விசை விளக்கிலிருந்து வரக்கூடிய ஒளி அந்த திக்கு இந்த திக்குன்னு திருப்பி பிரிக்க முடியாதபடி, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு விரல் விட்டு காட்ட முடியாதபடி அந்த கூடம் முழுவதும் வியாபித்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது, திசைகளை கடந்து நிற்குது இந்த வெளிச்சம். அவ்வளவே தான், ஆண்டவனும் எந்த திசையை நோக்கி நீ இருக்கிறான்னு கேட்குற இல்லையா, விளக்கு வேணால் திசையை நோக்கி நிற்கலாம், கோவில்கள் ஒரு திசையை நோக்கி நிற்கலாம், தேவாலயங்களோ அல்லது பள்ளிவாசல்களோ உங்கள் மதம் சார்ந்த அந்த இறைவன் வாழக்கூடிய இடங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு திக்கையும் திசையும் நோக்கி நிற்கலாம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனுடைய பார்வை இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக இந்த ஒளி மாதிரி எல்லா திசைகளையும் கடந்து கலந்து இருக்கு. மன்னனுக்கு ரொம்ப திருப்திகரமான பதிலாக இருந்தது. மூன்றாவது, ஆமாம், இறைவன் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கார் இந்த நிமிடம், நீங்கள் எனக்கு இதெல்லாம் சொல்கிறீங்களே, இந்த நிமிடம் என்ன பண்ணிட்டுருக்கார்? குழந்தைகள் கேட்கக்கூடிய கேள்வி தான், மறுபடியும் சொல்கிறேன், குழந்தைகள் கேட்டால் அது குழந்தைத்தனமாக இல்லை, பெரியவர்களுக்கு சவாலாக. சிரிச்சுட்டே அந்த ஞானி சொல்கிறாரு, அப்போ ஒன்று பண்ணலாம், எனக்கு ஒரு 2-3 மணி நேரம் இதுக்கான தேவைப்படும். கொடுத்தா போச்சு, அவ்வளோதானே, நீங்கள் சொல்கிற பதிலுக்கு அதானே காத்துட்ருக்கேன். அப்படியா, சரி, என்னை ஒரு அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நீ என்னை மன்னனாக மாற்ற முடியுமா? நீங்கள் என்ன கேட்டாலும் பண்ணுறேன், அடுத்த 1/2 மணி நேரத்துக்கு நீங்கள் தான் மன்னர். அப்போ எல்லார் முன்னாலேயும் அவை நடுவில் இதை சொல்லிடுறியா? ஓ, அவை நடுவில் அத்தனை பேர் முன்னாலையும் இதை சொல்லிடுறேன். சொல்லியாச்சு, அடுத்த 1/2 மணி நேரத்திற்கு இப்போது நமது இல்லத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஞானி மட்டும்தான் இந்த நாட்டின் மன்னனாக இருக்க போகிறார் அப்படின்னு அரசன் சொன்ன அடுத்த நிமிஷம் ஞானி தன்னுடைய இடத்துல உட்காந்து யாரங்கே அப்படின்னு கூப்பிடுறாரு. ஓடி வந்த சேவகன்கிட்ட, இந்த மன்னனை பிடித்து இருக்கக்கூடிய சிறையில் உள்ள தள்ளு. மன்னன் மிரண்டு போயிடறான், ஐயோ என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் சொல்லலை, உன்னை பிடிச்ச சிறையில் தள்ள சொல்கிறேன், ஒரே 1 மணி நேரம் சிறையில் இருந்துட்டு வா, ஒன்றும் ஆகாது. இதுவரைக்கும் சிறைக்கு ஆட்களை அனுப்பியிருக்கக்கூடிய மன்னனுக்கு சிறை எப்படி இருக்கும் சத்தியமாக தெரியாது, சிறைவாசம் எப்படி இருக்கும் தெரியாது. அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே துடித்து தவிச்சு மிரண்டு போயிடறான். திரும்பி வந்ததுக்கப்புறம், என்னதுக்காக இப்படி பண்ணீங்க? சிரிச்சுக்கிட்டே ஞானி சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, இறைவன் என்ன பண்ணிகிட்ருக்காங்கிற கேள்வி கேட்டால இவ்வளோதான். ஒரு 1.5 மணி நேரத்திற்கு முன்னால் வரைக்கும் உன்னுடைய இல்லத்தில் உன்னுடைய விருந்தினனாக வந்த என்ன, எதுவுமே எந்த பொருளுமே இல்லாத என்ன அரசனாக மாற்றினான். எல்லா பொருட்களுமே இருக்கக்கூடிய அரசனான ஒன்றை அடுத்த நிமிஷம் ஆண்டியாக மாற்றி சிறைச்சாலைக்கு அனுப்பினான். அவ்வளவே தான், இறைவனுடைய செயல் என்ன ஏதுன்னு ஆராய்ந்து பார்க்குறத விட்டுட்டு என்ன பண்ணலான்னா, என்ன சொல்கிறாரோ இறைவன் அதை மட்டும் ஏற்றுக்கிட்டே போகலாம் அப்படின்னு. வெகு சுலபமாக நம்ம குழந்தைகளுடைய இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் நம்மளால் பதில் சொல்ல முடியும். இறைவன் எங்கே இருக்கிறான் காட்டு அப்படின்னு சொன்னால், எங்கே இருக்கிறான் காட்டு அப்படின்னு சொன்னதை ஒரு பெரிய கேள்வியாக எடுத்துகிட்டு திகைத்து நிற்காமல் வெகு சுலபமாக, எல்லாவற்றிலையும் கலந்து போயிருக்கான் தெய்வம், எல்லாவற்றிலையும் கரைந்து இருக்கக்கூடியது தெய்வம், எல்லாவற்றோடையும் பிரிக்க முடியாத அளவு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் குழந்தை நம்மகிட்ட வந்து கண்ணை பார்த்து கேள்விகள் கேட்கும்போதும், குழந்தைக்கு தெரிந்த மொழியில் குழந்தைக்கு புரியக்கூடிய உதாரணங்களை காமிச்சு நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னா, ஐயங்கள் அந்த மனதை விட்டு கலந்ததுக்கப்புறம், அந்த மனதிலேருந்து காணாமல் போனதுக்கப்புறம் உங்களுடைய அறிவுரை இன்னும் அழகாக போய் உட்காரும், நம்பகத்தன்மை உங்களுக்கு இன்னும் அதிகமாக கூடும். குழந்தைக்கு நீங்கள் எந்த மாதிரி தெய்வத்தின் மேல் எந்த மாதிரி பக்தி வேணும்னு நினைக்கிறீங்களோ அது வெகு இயல்பாக சுவாச காற்றை போல வரதும் தெரியாமல் போகிறதும் தெரியாமல், ஆனால் அது இல்லாட்டா உயிரோடு இருக்க முடியாதுன்னு புரிஞ்ச மாதிரி வெகு இயல்பாக இறை மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களால் ஊட்டப்படும். கொஞ்சம் கூட பொறுமையாக இந்த முயற்சிக்குள்ளே நாம் இறங்கலாம். இறங்கலாமா? நன்றி, வணக்கம்.